శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. ప్రబుద్ధ గురు వీక్షణ ప్రథిత వెంకటేశోద్భవాం ఇమాం అభయ సిద్ధయే భటతరంగ భర్తస్తుతిం భయం త్యజత భద్రమిత్యభిదత్సవ కేశవ స్వయం ఘనగృణా నిధిర్గుణగణేన గోపాయతి. శ్రీ అభీతి స్తవం 29వ పద్యం. ఇదివే కడసి పద్యం ఇంత స్తుతియిల్. ఇది ఒక ఫలస్తుతియాగ அமைந்திருக்கிறது. சுவாமி தேசிகன் இந்த ஸ்துதியானது யாரால் எழுதப்பட்டது, இந்த ஸ்துதியை எதற்காக படிக்க வேண்டும் என்று கூறி தலை கட்டுகிறார் தன்னுடைய அபீதி ஸ்தலத்தை. 28வது பத்தியத்தில் தமக்கு இனி வரக்கூடிய காலமானது நல்லபடியாக அடியார்கள் குழாங்களோடு கூட ஒருவருக்கொருவர் நன்மையை மட்டுமே சிந்திக்கக்கூடிய பாகவத உத்தமர்கள் அவாரோட கூட நம்முடைய காலமானது கழிய வேணும்னு பகவானை பிரார்த்திக்கிறார் ரங்கநாதனை. எப்படி தன்னுடைய யௌவன பருவம் முழுவதும் இந்த ஸ்துதியை கவனம் பண்ணக்கூடிய காலம் வரை ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூத்துகளை அனுபவித்தே அதில் இருக்கக்கூடிய ரசத்தை பருகியே காலமானது கழிந்துவிட்டது. இனி வரக்கூடிய காலத்தில் உம்முடைய ஏதாவது ஒரு க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கம் முதலிய க்ஷேத்திரத்தில் எந்தவித பயத்துக்கு பயம் வருமோ என்ற சங்கா கூட இல்லாதபடி அடியேனி அங்கு வாழுமாறு செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்தார். இப்போ இந்த 29வது பத்தியத்தில் புகழ் அடைந்த வெங்கடேஸ்வரன் கவியால் எழுதப்பட்ட இந்த ஸ்துதியை எவர் படியுங்கள் அப்படின்றார். எவர் படிக்கின்றாரோ அவருக்கு அவரை எம்பெருமான் காப்பாற்றுவார். சுவாமிக்கு புகழானது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால், பிரபுத்த குரு வீக்ஷண ஆச்சாரிய கடாட்சத்தால், மிகச்சிறந்த ஆச்சாரியர்களுடைய கடாட்சத்தால் புகழை அடைந்த வேதாந்த தேசிகனால் எழுதப்பட்ட இந்த ஸ்துதியை படியுங்கள், பாராயணம் பண்ணுங்கள். அப்படி செய்தால் இயல்பாகவே மிகுந்ததான கருணையுடைய எம்பெருமான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் தேவர்களுக்கு தான் அவதாரம் செய்யப்போவதை சுட்டிக்காட்டி, தேவர்களுக்கு பயத்தை விடுங்கள், உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் அப்படின்னு அருள் செய்தானே அந்த கேசவன் உங்களை காக்கின்றான், காப்பாற்றுவான்னு சாதிக்கிறார். கோபாயதி ரெண்டு பிரிவா இதை பிரிக்கலாம். பட்டத்தை ஒரு ஒன்று முடிகிறது ஒரு அண்மையம், கோபாயத்து இன்னொன்று. பட்டத்தன் வளர்ச்சி அதை பட்டத்தான முடிகிறத பார்க்கலாம். பிரபுத்த குரு வீக்ஷண பிரசித வெங்கடேஷ உத்பவாம் அல்லது வெங்கடேஷோத்பவாம் இமாம் ரங்கபர்த்து ஸ்துதிம் அபய சித்தையே பட்டத. பட்டத எதுக்கு கிரியாபதம்? பட்டத்தன்றது லோட்லகாரம் மத்தியம புருஷ பகுவச்சனம் யூயம் பட்டத பட்ட பட்டத்தம் பட்டத. நீங்கள் இதை பாராயணம் செய்யுங்கள். எதை அப்படின்னு கேட்டால், ரங்கபர்த்து ஸ்துதின் இமாம் ரங்கபர்த்து ஸ்துதின் இமாம்னா இந்த இயம் இமாம் இந்த ரங்கபர்த்தா அவனுடைய ரங்கபர்த்துவனுடைய ரங்கநாதனுடைய ஸ்துதியை ஸ்தோத்திரத்தை படியுங்கள். இதற்கு அபய சித்தையே சதத்துவ பக்தி, அபய சித்திகின்ற சப்தத்தினுடைய சதத்துவ பக்தி, பயம் நீங்குவதற்காக எல்லா அச்சமும் ஒழிவதற்காக படியுங்கள். இந்த ஸ்துதி யாரால் எழுதப்பட்டது? அதுக்கு சாதிக்கிறார் வெங்கடேஷ உத்பவாம். வெங்கடேஷோத்பவாம் ஆயிடுத்து சந்தியினால. உத்பவம்னா தோன்றியது, வெங்கடேஷனிடமிருந்து தோன்றியது. எப்படிப்பட்ட வெங்கடேஷன்னா பிரதித, பிரதித்தன்னா புகழடைந்த, புகழ் பெற்ற. இந்த புகழ் எப்படி ஏற்பட்டது? பிரபுத்த குரு வீக்ஷண சிறந்த ஞானிகளான, சிறந்த புத்திமான்களான ஆச்சாரியர்களுடைய கடாட்சத்தினால் புகழடைந்த வெங்கடேஷன் என்னும் கவியிடமிருந்து தோன்றிய அர்த்தமாறுது. அப்ப பிரபுத்த குரு வீக்ஷண பிரசித வெங்கடேஷோத்பவாம் இமாம் ரங்கபர்த்து ஸ்துதிம் அபய சித்தையே பட்டத. இது ஒரு பாகம். என்ன ஆகும்படி வாசிச்சா, கன கிருணா நிதிர் நிதி கன கிருணா நிதி பயம் தியஜத பத்ரம் இது அபிததத் சவ கேசவ அல்லது ச கேசவ குணகணேன ஸ்வயம் வஹ கோபாயதி. கோபாயதி கோபாயதின்னு சொன்னால் கோபனம் பண்ணதுனா காப்பாற்றுதல், காக்கின்றான் காப்பாற்றுவான். யாரை உங்களை வஹ யுஷ்மாக்கம் வஹ அல்லது யுஷ்மான் வஹ பாராயணம் செய்தவர்களை உங்களை அவன் காப்பாற்றுவான். எப்படி காப்பாற்றுவான்? ஸ்வயம் தானே காப்பாற்றுவான். எவ்வாறு? குணகணேன குணகணம்னு சொன்னால் குணக்கூட்டம், அவனிடம் இருக்கக்கூடிய குணங்களுடைய எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. கணேன கணம்னா கூட்டம், கணேன திருத்தியா பக்தி ஏகவச்சனம், அந்த கூட்டத்தினால் அவன் காப்பாற்றுவான். அவன் யார்? சஹா கேசவா, சஹானா அந்த கேசவன் என்பெருமான். அவன் எப்படி எப்படிப்பட்ட கேசவன் சொன்னா, பயம் தியஜத பத்ரம் இது அபிததத். ஸ்ரீமத் ராமாயணத்துல தேவர்கள்லாம் சுரர்கள்லாம் போய் பகவானத்துல பிரார்த்தனை பண்ணப்ப பயம் தியஜத பத்ரம் அப்படின்னு சொன்னான் பகவான். அந்த வசனம் ராமாயண வசனமே அப்படியே, பயம் தியஜதன பயத்தை விடுங்கள், பத்ரம்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும், க்ஷேமம் உண்டாகும் இது என்று அபிததத்துல கூறினான். என்று என்று எவன் கூறினானோ அந்த கேசவன். அவன் யார்? கன கிருணா நிதிகி, கனம மறுபடியும் கூட்டம் இடத்துல அல்லது மிகுத்தியான, கிருணான்னு சொன்னா கருணை, நேர்கிருணானா இறக்கமற்ற தன்மை, அதான் நேர்கிருண்யம்ன்றது தோஷம், நேர்கிருண்யம் இங்க கிருணா கருணை, மிகுத்தியான கருணையை கருணைக்கு உறைவிடமா இருக்கக்கூடிய நிதியா இருக்கக்கூடிய அந்த கேசவன். எவனொருவன் பயத்தை விடுங்கள் உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் நான் அவதரிக்கப் போகிறேன்னு சொன்னானோ அந்த கேசவன் தன்னுடைய குணங்களுடைய கூட்டத்தினால் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சந்திக்கிறார். பூர்த்தி அமைத்தை பார்த்தோம்னா, பிரபுத்த குரு வீக்ஷண பிரசித வெங்கடேஷோத்பவாம் இமாம் ரங்கபத்து சுதிம் அபயசித்தையே பட்டத கன கிருணா நிதி தியஜ பயம் தியஜத பத்ரம் இது அபிதத யஹ இது யஹ அபிததன்னு வச்சுக்கலாம். ச கேசவா குணகணேன ச கேசவா குணகணேன ஸ்வயம் வஹ கோபாயதி. மிகச்சிறந்த புத்திமான்களான குருக்கள் குருக்களுடைய அல்லது ஆச்சாரியர்களுடைய கட்டாட்சத்தினால் புகழடைந்த வெங்கடேஸ்வரன் கவியிடமிருந்து தோன்றிய இந்த ரங்கநாதனுடைய ஸ்துதியை ஸ்தோத்திரத்தை பயம் நீங்குவதற்காக பாராயணம் செய்யுங்கள். அப்படி செய்தால் கன கிருணா நிதி மிகுதியான கருணைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய அல்லது இருப்பிடமாக இருக்கக்கூடிய, மேலும் பயம் தியஜத பத்ரம்னு பயத்தை விடுங்கள் உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு கூறிய இது அபிததத் இது யஹ அபிததத் என்று எவன் முன்பு கூறினானோ வாக்களித்தானோ சஹ கேசவா அந்த கேசவன். குணகணேன ஸ்வயம் வஹ கோபாயதி தன்னுடைய நற்குணத்துடைய குணங்களுடைய கூட்டத்தினால் நல்ல குணங்களுடைய கூட்டத்தினால் உங்களை அவன் காப்பாற்றுவான், தானே காப்பாற்றுவான்னு கூறி இந்த அபீதி ஸ்தவன்ற ஸ்துதியை நம் சுவாமி தேசகன் தலைக்கட்டுகிறார். எல்லாரும் பாராயணம் பண்ணணும், அதை கேட்கணும். லோகத்தில் நமக்கு நாளுக்கு நாள் பயம்தான் ஜாஸ்தியாயின்ட்டுருக்கு. என்னதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும் நெகட்டிவ் ப்ரொபகண்டா ஜாஸ்தியாக இருக்குது லோகத்தில். எப்பயும் இது வரப்போகிறது அது வரப்போகுதுன்னு எல்லா நம்ம இன்டர்நெட்டை மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பயமானது மனசில் ஏற்பட்டுருக்கு, ஏற்பட்டுருக்கு. அப்படி எந்த விதத்தில் பயமாக இருந்தாலும் எல்லா விதமான பயமும் நீங்க வேண்டும். அந்த ரங்கநாதன் அனைவருக்கும் அனைத்து பயத்தையும் போக்க வேண்டும்னு அந்த ரங்கநாதனிடமே இந்த அபீதிஸ்தவம் மூலமாக அடியேனம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எம்முடைய ஆச்சாரியன் மற்றும் பௌண்டரியபுராண்டம் சுவாமி, அவள் தான் இந்த புஸ்தகத்தெல்லாம் வியாக்கியானத்தோடு நல்லா பப்ளிஷ் பண்ணியிருக்கா, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவளுக்கு. அந்த வியாக்கியாத்தாக்கள், மேலும் அந்த பரவாக்கோட்டை ஆண்டவன் அந்த பெரிய சுவாமி, மேலும் இப்போ இருக்கக்கூடிய சுவாமி ஆச்சாரியன், இவ அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுட்டு இந்த அபீதிஸ்தவ உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அடியனை சேர்த்தது தான், வியாக்கியானத்திலையோ அல்லது அடியனுடைய ஆச்சாரியர்களிடத்திலேயே நிச்சயமாக இல்லை. தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் ஒரு தடவை அடியனுக்கும் இது ஞாபகமாக இருக்குது, சொன்னேன்னா தோஷத்தோடு தான் நம்ம சொல்கிறோன்றது. கேட்குறவளுக்கும் தோஷம் எங்கேயாவது தென்பட்டதுன்னா அல்லது எங்கெங்கே தென்படுறதோ அதெல்லாம் அடியனை சேர்ந்தது. எந்த விதமான ஃபீட்பேக் இருந்தாலும் அதை தெரியப்படுத்தலாம். அடியன் வந்து ஸ்ரீராம் ஜெகநாதன் பெயர். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.